காவியம் பாடவா தென்றலே, புதுமலர் பூத்திடும் வேளை, இனிதான பொழுது எனதாகுமோ, புரியாத புதிர்தான் எதிர்காலமோ, பாடும் நீல பூங்குயில் மௌனமான வேளையில் காவியம் பாடவா தென்றலே, காவியம் பாடவா தென்றலே. விளைந்ததோர் வசந்தமே, புதுச்சுடர் பொலிந்திட மனத்திலோ நிராசையே, இருட்டிலே மயங்கிட வாழ்கின்ற நாட்களே, சோகங்கள் என்பதை கண்ணீர் தீட்டினே, கேளுங்கள் என் கதை, கலைந்து போகும் காணல் நீருது, காவியம் பாடவா தென்றலே, புதுமலர் பூத்திடும் வேளை, இனிதான பொழுது எனதாகுமோ. காவியம் பாடவா தென்றலே.